శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శివతే రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవదేవాశ్వగారజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగమునందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంత చాత్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి శ్రీరండు తోపులు తిరువేంకటముడయాన్ పారందొన్న పడమొళ ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் என்ற ஸ்லோகத்தை நாம் அனுபவிச்சென்றிருக்கோம். இதுகாலம் ஆஸ்திகள் பாக்யவசத்தாலே 16 ஸ்லோகங்கள் பிராப்தமாயிருக்கு. இன்றைய தினம் 17வது ஸ்லோகம். கீழ்ஸ்லோகமான அந்த பாசுரத்திலே இந்த தயை என்ற பிராட்டி பிதிசஞ்சர கேளி என்றதான ஒரு சிறிய பிரளயத்தை ஏற்படுத்தி ஜீவாத்மாக்களை பாவம் செய்யாதபடி ரட்சித்து காக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இந்த 17வது பாசுரத்திலே இந்த தயாதேவியினுடைய சிருஷ்டி காரியம் என்ன அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்கிறதீங்க. அஜிதவிஷ்டானு பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண களேபரயோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வாம் அப்படின்னர். அஜிதவிசிஷ்டாது பிரளயே, பிரளயத்தில் அஜித் அவசிஷ்டம் அப்படின்ற கீழ்ப்பாசுரத்திலே தன் கருணையாலே எல்லோருக்கும் பாவம் செய்யாதபடி ஒரு ஸ்திதியை இந்த தயாதேவி ஏற்படுத்தினா. இதுல இந்த என்ன சொல்ல வரானா, ஏ கருணையே தயாதேவியே, இந்த பிரளய காலத்திலே சேதனாச்சேதங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்றி கிடக்கின்றன, லயத்தை அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஜீவாத்மாக்களுக்கு சரீராதிகள் எல்லாம் கிடையாது, அப்படியே ஒரு பிண்டமா கிடக்கு, எல்லாம் தனித்தனி பிண்டமா கிடக்கு. அப்போ இந்த தயாதேவியானவள் இந்த ஜீவனுடைய நிலையை பார்த்து பிரளயத்தை நாம் அழுத்தினோம், அது உள்ளே போன போது அதுங்கெல்லாம் சரீரம் இல்லாம இருக்கே அப்படின்னு ரொம்ப துக்கிக்கிறாளாம் இந்த தயாதேவி. சரீரம் வேணா இந்திரியாதி கர்ண கலேபரங்கள் அது இல்லைன்னா ஒரு ஜீவன் எப்படி வந்து இந்த லோகத்திலே வந்து சஞ்சரிக்க முடியும், இதர காரியாதிகளை பண்ண முடியும்? அப்படி அதையெல்லாம் இந்த தயாதேவி யோஜனை பண்ணி இந்த ஜீவனின் நிலைக்காக தான் திருவுள்ளம் வருந்தி இந்திரியாதி கரண கரேபரங்களை சரீரங்களை அனுகிரகம் பண்றா அப்படின்றதானது இந்த 17வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமா அமைஞ்சிருக்கு. அஜிது அபிதிஷ்டாது பிரளயே அப்படின்னு முதல் பிரளயத்திலே எல்லா வஸ்துவும் போய் லயமாடுறது, உலகத்திற்குடைய சர்வ ஜீவர்களும் காஷ்டபாஷ்டம் பாஷாணம் கட்டை இதெல்லாம் இதை போலே அமுந்து கிடக்கு. சரீரத்தினுடைய விகாரம் அங்கு கிடையாது, சரீர விகாரம் இல்லாம கிடக்கிறா, அசைவற்று கிடக்கு. தன்னுடைய அந்த ஜீவனுக்குண்டான சத்தை இழந்து கிடக்கின்ற நிலையிலே ஒரு அசையாத தன்மையுடனும் ஞான சங்கோச்சம் ஞானமே இல்லாதபடியும் இது என்னது என்று அறிய முடியாத ஒரு இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிறவி ஆண் வேண்டு என்று சாச்சர். இருள் தருமா ஞாலத்துள் இனி பிறவியான் வேண்டேன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் திருவாய் மொழியில. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லாத நிலை இருளா இருக்கிறது இந்த லயத்துல. அதான் சொல்ற அச்சித்து அபிசிஷ்டானு பிரளையே. அடுத்து என்ன சாட்சியனா, தந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா. தயாதேவி என்ன பண்றானா, ஜீவாத்மாக்களை படும் கஷ்டங்களை அவளால பார்த்து தாங்க முடியல. திருவுள்ள ரொம்ப கொதிக்கிறது அவளுக்கு. ஜந்தோன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா, நிர்வேதம் ஆயிட்டா இந்த தயாதேவி. பார்த்து சகிக்க முடியல, அல்லோ என் குழந்தைகள் எல்லாம் இப்படி வந்து ஒரு கல்லாயம் கட்டையாயம் கிடக்கிறதே இந்த பிரளயத்துல, அசைவற்று கிடக்கிறதே, ஞானம் கொஞ்சம் கூட இல்லையே, இதுகளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு தயாதேவி துக்கித்து தலை கவிழ்ந்த வண்ணம் இருக்கிறாளாம். ஒரு திருவுள்ளத்தை ஒரு மகிழ்ச்சி இல்லை, திருவுள்ள வேதனையோடு ஒரு பார்க்கும் நிலையை இந்த தயாதேவி அடைகிறா. இந்த லோகத்தை சிருஷ்டி எல்லா ஜீவாத்மாக்களையும் அவர் ரட்சிக்கிறா, பண்றா, எல்லா விஷயம் பண்றா. அது எப்படின்னா, ஒரு தாயார் வந்து தன்னுடைய தான் பெற்ற சிசுவை, ஜனன மாதா, அவள் தான் பெற்ற சிசுவை வந்து அந்த சிசுவினுடைய அந்த குழந்தையினுடைய உடம்பின் உடம்பு இருக்கு இல்லையா, அது அசையாத படி கிடந்தா அவளுடைய திருவுள்ளமானது என்ன கலக்கம் இருக்குமோ, அப்பொழுது ஒரு கலக்கம். அந்த தாயார் அந்த சிசுவின் மேல வைத்த பாசத்தை போலே, ஒரு அன்பை போலே, இந்த தயாதேவியும் இந்த ஜீவாத்மாக்களின் மேலே ஒரு அன்பும் பாசமும் வச்சிருக்கா. அசைவற்று கிடக்கும் குழந்தையினுடைய தாயாருடைய திருவுள்ளம் எப்படி ஒரு விரும்பி வேதனைப்படுமோ, அதை போலே இந்த தயாதேவியினுடையதான திருவுள்ளமும் கலங்கி தான் தலைகுனிந்து ஒரு கலக்கமுள்ள தசையை இந்த தயாதேவி அடைஞ்சிருக்கான்னு இந்த சாய்கிரார் சுவாமி தேசிகனிங்க. இது என்ன பண்ணும், இந்த ஜீவாத்மா லயத்திலே வந்து அசைவற்று கிடக்கும் போது இந்த ஜீவனுக்கு இன்ன பெயர் இன்ன ஜந்து என்ற விஷயமே தெரியாத இருக்கு இல்லையா, தெரியாத இருக்கு. அப்படி ஒரு நிலை வந்துடுத்தேன்னு இவ கவலைப்படுறா. வேதம் வந்து யாரிடம் பிறந்ததோ அவனுக்கு நிர்வேதம் கிடையாது. அவன் வந்து இந்த ஜீவாத்மாக்களை பற்றி கவலை கொள்ள கவலை எல்லாம் இருக்கான். ஆனா இந்த கஷ்டமானது தயாதேவிக்கு இருக்கு. இந்த குழந்தை பிறக்கவில்லை என்ற நிர்வேதம், அதாவது ராம ஜனனத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் ராமாயணத்துல எனக்கு குழந்தை இல்லையே என்ற ஒரு நிர்வேதம் தசரதுக்கு இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் ராமாவதாரம் பண்ணர், அவருக்கு குழந்தை இன்மை என்ற நிர்வேதம் போச்சு. அந்த ஸ்திதியை காட்டுறாயங்க, எனக்கு இந்த தயாதேவிக்கு ஒரு நிர்வேதம் அப்படின்னு இருக்கும்போது இந்த குழந்தைகள்லாம் இப்படி இருக்கேன்னு உடனே குழந்தை பிறந்த உடனே அவள் நிர்வேதம் போறது, பரந்தும் இருந்தும் இந்த குழந்தைகளுக்கு உண்டான தான் யார் என்ற நிலை தெரியல, ஞானம் இல்லாம இருக்கு, கரண கலையபரங்கள் ஒன்னு கூட இல்லையே, இது எப்படி லோக காரியத்தில் ஈடுபடும் என்ற புனகா நிர்வேதமும் இந்த தயாதேவியினுடைய திருவுள்ளத்தில் இருக்கு. அதனாலே சொல்றவோ கரண கலேபரயோகம் விதரசி விழசைதநாத கருணேத்வாம் அப்படின்னு சொன்னான். இந்த வயிற்றிலே ஒரு சிசு, தாயின் வயிற்றிலே ஒரு சிசு இருக்கு. அந்த சிசுக்கு உண்டான விஷயங்கள் நாள் ஆக, கர்ப்பம் தரித்து நாள் ஆக ஆக சிசுக்கு வந்து சிரசு, சக்ஷுசு, நாசி, கர்ணபத்ரம், அப்புறம் வந்து அதுக்கு உண்டான கை கால்கள், கரண கலேபரங்கள் மொத்தமும் வரத்துக்கு அம்மா முக்கிய காரணமா இருக்கார். தான் சாப்பிடாட்டாலும் அந்த குழந்தைக்கோசரம் தான் சாப்பிட்டு அந்த ஈருயிர் ஓர் உடல்னு சொல்லுவாளே, அதே போல இந்த தாயார் குழந்தையை ரட்சிச்சு அந்த கரண கலபரத்தோட நமக்கு லோகத்தை ஜனிக்கும்படியாக பண்றாள். அதனாலே கரண கலேபரம் தான் முக்கியம்னு தோன்றது. இந்த இடத்தை பார்க்கும்போது பிரளயத்திலே ஜீவர்கள் கரண கலேபரங்கள் இல்லாம இருக்கா, இந்த தயாதேவியுடைய தயை என்ற குணத்தாலே தேவி வந்து ரொம்ப கருணையோடு இறங்கி இந்த ஜீவாத்மாக்களுக்கு சரீரம் ஏற்படுத்தி ஒரு தாயை போலே ஒரு பரிதவிப்போட நமக்கு மொத்த அனுகிரகம் பண்ணி நமக்கு எல்லாம் சரீரத்தை கொண்ட உண்மைத்தன் வயிற்றிருத்தி உய்ய கொண்டான்னு சாட்சியார் கலியன். இந்த ஜீவாத்மாக்களை தன் வயிற்றை இறுக்கி இருத்தி ரட்சிச்சான். ரட்சிக்கும் போது காப்பாத்திட்ட பெருமான், ஆனா உள்ள போனவனே எல்லாத்துக்கும் ஒரு அசைவற்ற தன்மை வந்துடுத்து. இந்த தன்மையை பார்த்து பிராட்டியான தேவியானவள் ரொம்ப மன கிளேசப்பட்டு திருவுள்ள கிளேசப்பட்டு நமக்கெல்லாம் சரீரங்களை கொடுத்து அனுகிரகம் பண்றாள் என்பதானது ஒரு விஸ்தாரமான உரையாக இந்த பாசுரத்தில் இருக்கு. விதரசி விஷசைதநாத கருணேத்வாம், பிரளய சிருஷ்டியில இருப்பவள் இந்த குழந்தைகளை பார்த்து வருத்தப்பட்டு இவாளுக்கு இந்த சரீரம் அற்று இருக்கேன் தான் நிர்வேதப்பட்டு திருவேங்கடநாதனின் கருணா கடாட்சம், அந்த கருணையை கருணையின் மூலமாக இந்த லோக ஜீவாத்மாக்களான குழந்தைகளுக்கு தான் ஒரு அம்மாவை போலே இருந்து ரட்சிச்சு கரண கலேபரங்களை அனுகிரகம் பண்றாள் அப்படின்னு. ஏன்னா லயத்திலே வந்து காப்பது எம்பெருமான், காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதனாத நாரணனுக்கடியேன் நான் அடிமை பூண்ட நல்லடியார்கல்லால் மற்றொருவர்கல்லேன், ஆரணங்கள் கொண்ட அகமும் புறமும் கண்டால் அறிவாகி அறுவதுமாய் அருணான்கண்டி சீரினின்ற சுடர்போல திகழ்ந்து நின்றேன் சிலவிசையன் தேரணைய சிறுவேதத்தேன்னு சுவாமி தேசிகன் சாய்கிறார். இதுல காரணமும் காவலனும் ஆகினா லோக சிருஷ்டிகர்த்தா எம்பெருமான் சிவபதி, காவலன்னா இந்த பிரளயம் வந்தாலும் எல்லாத்தையும் தன் வயிற்றிருத்தி உய்யக்கொண்டான் என்னும்படியாக ரட்சிப்பதிலே பெருமாள் பார்த்து ரட்சிக்கிறார். ஆனா அந்த சமயத்திலே ஜீவாத்மாக்கள் எல்லாம் சேத்தனா சேத்தனங்கள் மொத்தமும் ஒன்றோடன்றி மோதிக்கொண்டு அசைவற்று கிடந்திருக்கு ஒரே இடத்துல பெருமாளை திருவயிற்றிலே. இப்போ என்றும் கமலையுடன் பிரியாத நாதனான நாரணனுக்கடியேன் நான் அடிமை பூண்ட நல்லடியார் கல்லான்னு சொன்ன சுவாமி தேசிகன், இதெல்லாம் ஒரு கரண கலேபரங்கள் இல்லைன்னா இதெல்லாம் வந்து தர்ம காரியங்களை எப்படி பண்ணும், தன்னுடைய நித்தர்மானுஷ்டானத்தை எப்படி பண்ணும், வேதம் சொல்லிருக்கு கர்மா பண்ணுன்னு சொல்லியிருக்கு, சந்தியாவதி நாய்கள் மத்த இட்டிகள்லாம் எப்படி பண்ணும், எம்பெருமான் அஞ்சலி வைபவம் ஆச்சாரியால் சாதிச்சிருக்கா, இந்த அஞ்சலி வைபத்தை எப்படி வா அனுஷ்டிப்பா சுவாமி, கைகூப்பு செய்கையே ஈசஞ்ஞானம் உண்டு வந்து எந்த ஏக மூர்த்திக்கேன்னு சுவாமி நம்மாழ்வா சாதிச்சிருக்காரு இல்லையா, இந்த கரண கலேபரங்கள் கொண்டுதான் எம்பெருமானை தொட வேண்டும், வாயவனை அல்லது வாழ்த்தாது ஐயுலகம் தாயவனை அல்லது தாம் தொடா பெய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணாகண் கேளாச்சவின்னு ஆழ்வா சாதிச்ச மாதிரி எம்பெருமானை பார்ப்பதற்கே கண்கள், எம்பெருமானுடைய நாமத்தை ஜபித்தற்கே இந்த ஜிக்வா என்ற நாக்கும் வாயுவிற்கு, எம்பெருமானை சேவிப்பதற்கே திருக்கைகளை எம்பெருமான் கொடுக்கிறார், எம்பெருமான் பற்றி நாமத்தை கேட்பதற்கே காதுகள் இருக்கு இல்லையா, எம்பெருமானை பார்த்து அவன் குளிர கடாட்சித்து அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவித்து நன் பாவத்தை போக்கிக் கொள்வதற்குண்டான கண்கள் எம்பெருமான் கொடுக்கிறார். அப்பேற்பட்டதான இந்த ஜீவாத்மாக்களுடைய அந்த சரீர கர்ண அந்த கலவரங்களை மொத்தத்தையும் இந்த பிராட்டி வந்து லயஸ்திதியிலே உண்டான ஜீவாத்மாக்கள் இல்லையே என்று தான் நிர்வேதித்து வருத்தப்பட்டு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கர்ண கலவரங்களை தன்னுடைய தய என்ற காரியத்தின் மூலமாக அனுகிரகம் பண்றாள் என்பதை காட்டுறாங்க. இப்போ ஒரு பிண்டமா ஒரு குழந்தை ஜனிச்சதுன்னா அந்த குழந்தையாலே என்ன ஜீவன் மட்டும் ஓடிட்டு சுவாமி, அது கையில் காலில் மூக்கில் ஒண்ணுமில்ல ஒரு பிண்டமா இருந்தாக்கா அதனால யாருக்கு என்ன பயன், பெற்ற தாயாருக்கும் எந்த பயனும் இல்லை, அவளுக்கு துக்கம் ஏற்றிருக்கும், அந்த ஜீவனை வந்து மறிக்க செய்ய முடியுமா, மகா பாபமாச்சே கொடிய பாபமாச்சே, ஒரு கையும் காலும் இருந்துனாக்கா அது வந்து தன்னுடைய வேலையை அது பார்த்துக்கும். ஒரு தர்ம தர்ம அனுஷ்டான தப்பனும் எம்பெருமான சேவைக்கும் தாய் தந்தைய சேவைக்குமே வெறும ஒரு அசைவற்று கிடக்கும் ஒரு சதைப்பிண்டத்தை போல இருக்கக்கூடியதான ஒரு ஜீவனுக்கு அது அதை ரட்சிப்பதற்கே நாம் வந்து கால மொத்தமும் போடும். அது தன்னை ரட்சித்துக் கொள்ளும்படியாத ஒரு ஸ்திதி இந்த இருக்கு. அதனாலே அதுக்கு முன்னமே இந்த ஸ்திதி வரத்துக்கு முன்னமே தயாதேவியானவள் நம்ம லயத்திலே பெருமாள் திருவேட்டில் இருக்கும் போதே நமக்கு மொத்தத்தையும் கர்ண கலவரங்களை தானே அனுகிரகம் பண்ணி சிருஷ்டி காலத்திலே அனுகிரகம் பண்ணி தன்னை தய என்ற காரியத்தாலே கொடுத்து அதன் மூலமாக அனுஷ்டானம் பண்ண வச்சு இவன் நல்ல ஆச்சாரியன் தேர்ந்து எம்பெருமான் திருடி வந்து சேர்வதற்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஒரு ஹேது பூதையாக இந்த பிராட்டி இருக்கா. பாஷ்யகாரர் சாதிச்சதா ஐந்து கைங்கரங்கள் சொன்னார். சீபாஷ்யத்தை கற்று தெளிதல், திவ்ய பிரபந்தத்தை ஆவாடை திருவாமொழியை கற்றுக்கொள்ளுதல், அப்புறம் வந்து நமக்கெல்லாம் சன்னதியிலே கைங்கரியம் பண்ண வேண்டது, அந்த சந்தன கைங்கரியம் இத்தியாதி திருமடப்பள்ளி புஷ்பாத கைங்கரியங்கள்லாம் சொல்லியிருக்கா பெரியவா. ஏற்பட்ட கைங்கரெல்லாம் பண்ணுவதற்கு கண்கள் லோக சரீரத்தில் வந்து கலைபரங்கள்லாம் மொத்தம் தேவைப்படுறதை இது இல்லைனா இவா பெரியவா சொன்ன கைங்கரத்தை எப்படி பண்ண முடியும்? கைங்கரத்தின் பலனாக சிரசாலை எம்பெருமானை வணங்குவதாலே நம்முடைய கர்வம் அழியிறது, கைங்கரியம் பண்ணுவதால் நித்திய பாபம் போறது, அந்த பாபம் போனால் நல்ல மனசு ஏற்படுறது, அந்த ஞானத்துக்கு இவன் என் ஆச்சாரியன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஆச்சாரியத்தினுடைய ஆசிரிப்பதால் நமக்கு வந்து சரணாகதி பண்ணிக்கிறோம், சரணாகதி அனுஷ்டத்தால் எம்பெருமானுடைய அழியா செல்வமான அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகம் நமக்கு பிராப்தமாகி அந்த எம்பெருமானை தினம் தினம் சேவிக்கும்படியாகவும் எம்பெருமானுக்கு புனப்புலகா நித்தம் நித்தம் அவனுடைய அந்த திவ்ய லோகத்திலே கைங்கரியம் பண்ணதுக்கு நான் ஒரு பாக்யவசம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா உடம்புல சரீரம் இருந்தாதான் இத்தனை பிரவேசமும் பண்ண முடியும் என்பதை தயாதேவி தான் வந்து மனத்திலே வாங்கிண்டு மொத்தத்தையும் ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமான் அவன் திருவடிவாரம் வந்து சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரு ஹேது பூதையாய் இருந்து கொண்டு கர்ணகரேபரங்கரை அவள் அனுகிரகம் பண்ணி இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஹிதம் பண்ணுகிறாள் என்பதானதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயமா அமையிறது. முந்தின ஸ்லோகத்தை எம்பெருமான் என்ன பண்ணார், பாபங்கள் கழிவதற்கு ஒரு ஹேது பூதையாய் இருந்தான பாபத்தை நிரசனம் பண்ணுவதான அந்த அபராத பங்கம் பண்ணுகிறான்னு சாதிச்சுட்டு இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா சிருஷ்டி காலத்துல இவளுக்கெல்லாம் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் கர்ண கர கலேபரங்களை அனுகிரகம் பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானை வந்து அடைவதற்குண்டான ஹேது பூதையாக இருக்காள் அப்படின்ட்டு இந்த 17வது பாசுரத்திலே சாதிச்சு நிறைவு செய்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.